وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنما أموالكم وأولادكم فتنة. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم، إن أولادكم هدية إليكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை இவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து உலகத்தில் மட்டும் பெருமை சேர்க்கக்கூடியவை 10 என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்திலே பெருமையாக ஒரு 10 காரியங்களை முன்வைத்திருக்கிறார். அதை வைத்து அவனுக்கு பெருமை இருக்கிறது என்று நினைக்கிறான், அதனால்தான் அவனுக்கு உயர்வு இருக்கிறது. இந்த 10 உலகத்திலே மட்டும் பயன் தரக்கூடியதை மறுமைக்கான சாதனமாக மாற்றுகிற வழியையும் இன்றைக்கு மனிதன் செய்ய வேண்டுமானால் அவன் மறந்து போய்விட்டார். அந்த 10 காரியங்கள் உலகத்திலே மட்டும் பயன் தரக்கூடிய விஷயங்களை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். முதலாவதாக அல் மால், பொருள். இது இந்த உலகத்திலே மட்டும் அவனுக்கு பயன் தரும். நாளை மறுமையில் கொண்டு போய் ஜபானியாக்களுக்கு டாலரை நீட்ட முடியுமா? நரகத்தினுடைய மலக்குகள் 19 பேர்கள் நான் செய்த தவறுக்கு நரகத்திற்கு இழுத்து செல்லுகிற பொழுது இந்த டாலரை கொடுக்கிறேன், என்னை ஒட்டுங்கன்னு சொன்ன விடுவார்களா? இந்த உலகத்திலே இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை எல்லாம் பணம். பணத்திற்காக எதையும் செய்ய இன்றைக்கு சமூகம் தயாராக இருக்கிறது. காசு கிடைத்தால் எல்லாம், தாயை தவிர பணத்தை கொண்டு உலகத்திலே எதையும் விலைக்கு வாங்கிவிடலாம் இல்லையா? 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிற நீதிமன்ற பிரச்சனைகளை கூட பணத்தை கொடுத்தால் 3 நாட்களில் முடித்து விடலாம். அதனாலதான் ஆபீஸுக்குள்ள நுழையும் போதே தள்ளுன்னு போட்டிருமான். என்ன அர்த்தம் தள்ளு அப்படின்னா? தள்ளுன்னு அர்த்தம். வெளியே வரும்போது எப்படி போடுவான் தெரியுமா? இழுன்னு போட்டிருப்பான். கொடுக்கல இழுன்னு இழுத்துருவேன். நீ எத்தனை வரைச்சும் அலைகிறேன்னு எனக்கு தான் தெரியும். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரம் குறித்து சின்ன பிள்ளைகள் கூட காசு இருந்தால்தான் அந்த பிள்ளை மதிக்கிறான். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்துகிற பொழுது கேட்பார், தம்பி உனக்கு கல்வி வேண்டுமா காசு வேண்டுமா என்று இறைவன் கேட்டால் நீ எதப்பா கேட்ப? அந்த பையன் சொன்ன காசு தான் கேட்பேன்னா. இங்க திருப்பி கேட்ட வாத்தியார்ட்ட, சார் நீங்க எதை கேட்பீங்க சார்? நான் கல்வியை தாண்ட அல்லாட்ட கேட்பேன், காசு எல்லாம் கேட்க மாட்டேன். இவனா பேசிக்கிட்டா யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே கேட்பாங்க. யாருக்கு எது இல்லையோ, வாத்தியாருக்கு கல்வி இல்லைன்னுட்டான், அதனால அவர் கல்வியை கேட்கிறார். என்கிட்ட காசு இல்லை, நான் காசு கேட்கிறேன். யாருக்கு எது இல்லையோ அதை கேட்பார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களை, இந்த பணத்திற்காக இவன் படுகிற பாடு, தன்னை அழித்துக் கொள்ள தற்கொலை செய்து கொள்ள காசுக்காக இவன் தயாராகிறார், பொய் சொல்ல தயாராகிறார், ஏமாற்ற தயாராகிறார், அத்தனைக்கும் இவன் தயார். என்ன காரணம்? அந்த மால், பொருள் கிடைக்க வேண்டும். முல்லாவுடைய வரலாறு ஒன்று சொல்லுவார்கள், முல்லா நசீருத்தீனுடைய வரலாறு. முல்லா அழுதுட்டே உட்கார்ந்து இருந்தாராம். ஏங்க முல்லா அழுகிறீங்க? இல்ல எங்க மாமா மௌத்தா போயிட்டாரு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன். சரி மாமாக்கு வயசு 80 வயசு ஆயிருச்சு போக வேண்டிய காலத்துல போயிட்டாரு, இல்ல போகும்போது என் பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போனாருன்னு. நல்லது போறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாருல, பிறகு எதுக்கு அழுதுனீங்க? எழுதி வைக்காம போனா கூட அழுகலாம், எழுதி வச்சிருக்கிறாரு. முன்னை விட முள்ளா தேம்பி தேம்பி அழுகிறார். என்ன முள்ள ஆச்சு, ஏன் ஏதாவது தப்பா கேட்டமா, எதுக்கு இப்படி அழுகிறீங்க? இல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க சச்சா மூத்த போனாரு. சரி அவருக்கு வயசு 85 வயசு ஆயிருச்சு, 90 வயசு ஆயிருச்சு போயிட்டாரு. அவரு மூத்தா போகும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போனாரு, அவரை நினைச்சு நான் அழுகிறேன்னு. அவர் தான் உனக்கு காசை கொடுத்துட்டு தானே போயிருக்கிறாரு, பிறகு எதற்கு அழுகிறாய்? இன்னும் வேகமாக முள்ள அழுகிறார். ஏன் முள்ள என்ன ஆச்சு? இல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க தாதா மூத்தா போயிட்டாரு. அவர் மூத்தா போகும்போது என் பேர்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போனாரு, அவரை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கிறேன். அவர் 120 வயசுல வீடு போ என்றது, காடு வாவா என்றது போயிட்டாரு, போகும்போது 20 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, பிறகு எதுக்கு அழுகிற? முல்லா சொன்னாரா, இனிமேல் எனக்கு எழுதி வைக்கிறதுக்கு யாருமே இல்லையே நினைச்சு அழுகிறேன். இனிமேல் எனக்கு எழுதி வைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, ஏதோ ஒரு வழியில குறுக்கு வழியில பணம் வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இதை நினைக்கிறார்கள், இருக்கிற பணத்தை இறைவனுக்காக செலவழித்து மறுமையிலே டெபாசிட் செய்ய எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? இல்லை. ஒமா இந்தக்கும் என்புத் ஒமா இந்த அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், உங்களிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போய்விடும், ஆனால் அல்லாஹுவிடத்தில் இருப்பது பாக்கியாக இருக்கும். சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபாத்தாபிஈங்கள் தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை இறைவனுக்காக சேமிப்பு செய்தார்கள், இறைவழியிலே செலவழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. இந்த பொருள் இந்த உலகத்திலே மட்டும்தான் பயன் தரும், ஆகிரத்தில் பயன் தராது. அதை நன்மைகளாக மாற்றினால் ஆகிரத்திலும் பயனுண்டு. இரண்டாவது அல் அவுலாத், குழந்தைகள். அல்ல குரான்ல சொல்லும்போது ரெண்டை சேர்த்துதான் சொல்றான், இன்னமா அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகள், ஃபித்னாக்கள். அவுலாத், இன்றைக்கு உலகத்திலே குழந்தைகளை வைத்து பெருமை கொள்ளுகிற சமூகம், நாளைக்கு குழந்தைகளை வைத்து பெருமை கொள்ள முடியுமா? மறுமையில் போலாந்து போன்ற நாடுகளில் ஒரு பிள்ளைய பெத்தா நம்மால் கவர்மெண்ட் பெக்கலன்னு காசு கொடுக்கிறான். அந்த போலாந்து கவர்மெண்ட் இருக்கிறதே ஒரு பிள்ளைய பெத்த 14,000 ரூபாய் அம்மா கொடுக்கிறான். அந்த நாடு பிள்ளைகளை வைத்து பெருமை கொள்கிறதே, நாம் பிள்ளைகளை வைத்து பெருமை கொள்கிறோம். இந்த உலகத்தில் என் பையன் கனடாவில் இருக்கான், என் பையன் ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஒரு பையன் இன்ஜினியரா இருக்கிறான், ஒரு பையன் டாக்டரா இருக்கிறான், அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்று பிள்ளைகளை வைத்து பெருமை கொள்கிறோமே, இது நியாயமான பெருமையா? நாளை மறுமையில் இந்த பெருமையை கொள்ள முடியுமா? அல்ல குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், யௌம யஃபுருல் மர்உ மின் அஹி وأمه وأبيه وصاحبته وبنيه لكل شأن يعني. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமை நாள், மறுமை நாள் எப்படி இருக்கும் அமலிது பலிகள்? குர்ஆன் பேசுகிறது, ஹம்சூன் அல்ப சனத்தின் மிம்மா தஹுதுன், ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம், ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். நம்ம 60-க்கும் 70-க்கும் இடையில வாழ்ந்துட்டு இருக்கோம், 50,000 வருஷம் யோசிச்சு பாருங்க, 50,000 வருடம் இங்கும் அங்குமாக இவன் அலைந்து கொண்டிருப்பான். குர்ஆன் பேசுகிறது, இந்த நேரத்தில் மகனுக்கு அத்தாவை பார்க்க நேரம் இருக்காது, அம்மாவை பார்க்க நேரம் இருக்காது, அவர்களுக்கு இவர்களை பார்க்க நேரம் இருக்காது. தன் நிலை என்னவோ, தன் நிலை என்னவோ, நான் என்ன ஆவோனோ, நான் நல்லவனா கெட்டவனா, எப்படி எழுப்பப்படுவேன், எப்படி எனக்கு அமல் நாமக்கள் கொடுக்கப்படும், அந்த ரப்புல் ஆலமீன் என் மீது இறக்கப்படுவானா, அவன் சொர்க்கத்தை கொடுப்பானா, அவன் சொர்க்கத்தை கொடுப்பானா, சிராத்து முஸ்தகீமை என்னால் எப்படி கடக்க முடியும், அதற்கான வழிவகைகள் என்ன என்றெல்லாம் அழைந்து கொண்டிருக்கிற அந்த நாள், உலகத்திலே எந்த பிள்ளைகளும் இவன் பெற்ற பிள்ளைகள் இவனுக்கு பலன் தராது. குர்ஆன் பேசுகிறது, அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு மணி மேட்லன்னா பிள்ளையிலே வளர்க்கலாம், பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்று இருக்கும் போதே இந்த பிள்ளை எப்படி வச்சு பிறந்த உடனே 3 வயசுல இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டோம்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் அப்படி 10th முடிச்ச உடனே 12th போன உடனே அங்கங்க அப்படி சேர்த்துற வேண்டியது, அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டோம்னா, அந்த வித்யா விகாஸ்ல சேர்த்துட்டோம்னு சொன்னா, அந்த விகாஸ்ல சேர்த்துட்டோம்னு சொன்னா, அதெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இவர் கணக்கு போடுறாரு. அதனால நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணிடுவான். அந்த புள்ளையினுடைய கேரண்டி இலங்கையில இல்ல, 10 லட்சம் மிச்சம் ஆயிரும். அப்புறம் காலேஜில் சேர்த்ததுக்கு பின்னாடி அவன் 4 வருஷம் இதுல படிக்க வச்சு இன்ஜினியரிங்ல ஆர்கிடெக்ட் படிக்க வச்சு அப்படி கட்டடங்கள் எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவாரு, அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சம்பாரிச்சு எல்லாத்தையும் தகப்பனா இருக்கு அவுக்குற மாதிரி காசை வாங்கின உடனே போடாம எடுத்து விட்டுவான். நீ எனக்கு இவ்வளவு கணக்கு போட்டில, எனக்கு கணக்கு போட்ட, நீ ஓடிக்கிட்டே இரு, உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்திலேயே அவிழ்த்து விடுகிற சூழலை நாளைக்கு ஆகிரத்தில் எங்கே அவன் பயன் தருவான்? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவுலாதுகள் இந்த உலகத்திலே பெருமைக்குரிய சாதனங்கள், பெருமை கொள்ளலாம். நாளை மறுமையில் பெருமை கொள்ள வேண்டுமானால் அந்த அவுலாதுகளை எப்படி வளர்க்க வேண்டும்? பெருமானாரும் சஹாபாக்களும் தாபிகளும் வளர்த்ததை போன்று இபாதத்துள்ளவர்களாக, இறையச்சவாதிகளாக, குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக, அதவு நிறைந்தவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, பேரிடர் உள்ளவர்களாக மாற்றினால் அவர்கள் மறுமையில் பயன் தருவார்கள். இல்லையென்றால் பயன் கிடைக்க. அல்லாஹு அக்பர். ஹன்சா, ஹன்சா ஒரு பெண் தன்னுடைய 4 பிள்ளைகளை எப்படி வளர்த்தால் தெரியுமா? இமாம் புகாரி பேசுகிறார்கள், மகன்களை அழைத்து, மகனே 4 பேர்த்தை உட்கார வச்சு நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை பாராட்டும் விதத்திலே உங்களை நான் வளர்க்க விரும்புகிறேன் மகனே, இறைவன் என்னை பாராட்ட வேண்டும் மகனே, நீங்க சொல்ற மாதிரி வளரணும். அம்மா எப்படி வளர வேண்டும்? அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே பெருமானார் கஷ்டப்படுவதை நான் பார்க்கிறேன் மகனே, கண்கூடாக காணுகிறேன். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்க்கிறேன் மகனே. ஒவ்வொரு நாளும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளால் சித்திரவதைப்படுவதை நான் கண்கூடாக காணுகிறேன் மகனே. மகனே போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக நீங்கள் போராட வேண்டும், 4 பேர்களும் ஷஹீதாக வேண்டும், 4 பேர்களும் கண்மணி நாயகத்தையும் இஸ்லாத்தையும் காப்பதற்காகவே போராடி ஷஹீதாக வேண்டும். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னை மறுமையில் எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? ஷஹீதுகளின் மகனே, ஷஹீதுகளின் தாயே, ஷஹீதுகளின் தாயே என்று அழைக்க வேண்டும். இதுதான் மகனே எனது ஆசை. இந்த உலகத்தில் இருக்கிற மகனை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த தாய், நம்ம அவ்வளவு தூரம் போகல என்னாலும் குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட இருக்கிற மகனை மகளையும் குர்ஆன் ஓத தெரிந்த மகன் மகளாக ஆக்கியிருக்கிறோமா? சரளமாக குர்ஆன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? வர்ற காலத்தில் குர்ஆன் ஓதுறதையே கேவலமா நினைச்சாலும் நினைப்பாங்க போல தெரிகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமூகம் அப்படித்தான் செல்கிறது. உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய மாயையில் தன்னுடைய பிள்ளை கலெக்டராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த பிள்ளை புகழுக்குரிய பிள்ளையாக ஆக வேண்டும் என்று எந்த பெற்றோரும் நாடவில்லையே. இந்த உலகத்திலே மட்டும் பயன் தருகிற போக்கையே இன்றைக்கு உலகம் பார்க்கிறது. இந்த அவுலாதுகள் உலகத்திலே மட்டும் பெருமை சேர்ப்பார்கள், ஆகிரத்திலே எந்த பயனும் இல்லை. மூன்றாவது ஜமால், அழகு. அழகு இந்த உலகத்தில் மட்டும்தான் பயந்துரும், ஆகிரத்தில் இவருடைய அழகு பேரன் ஒளியை தூக்கிட்டு கபஸ்தான் போவாரா? ஒரு சில பேர் 65 வயசுல பேரன் ஒளி தடவுறான், 65 வயசுல எடுத்து தடவுனா இவர் கருப்புக்கு பேரன் ஒளிய கருப்பா போயிடுது. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த அழகு சாதனங்கள் இவனுடைய அழகு நிரந்தரமானதல்ல, உலகத்திலே வேண்டுமானால் பயன் தரும். சமீபத்திலே படிக்க நேர்ந்தது, நீங்கள் எல்லாம் படித்திருக்கலாம், ரஷ்யாவிலே தன்னுடைய கடைக்கு ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக, வாடிக்கையாளர்கள் கூட வேண்டும் என்பதற்காக இன்னைக்குதான் நிறைய நவீன யுக்திகளை கையாளுகிறார்கள். பெரிய பெரிய யுக்திகள் எப்படி வைக்கலாம்? நம்ம கடைக்கு நிறைய பேர் வரணும், சரக்கு வாங்கணும்னு சொன்னா கடைக்குள்ளே விற்பனையாளர்கள் யாரும் ஆடை அணிந்திருக்க கூடாது, நிர்வாணமான பெண்கள் விற்பனை செய்ய வேண்டும். நவீன யுக்தி. அன்புக்குரியவர்களே, கேவலமான சிந்தனைகள் இன்றைக்கு சமூகத்தில். இந்த அழகை காட்டித்தான் எல்லா பொருட்களும் விற்கப்படுகிறது. கார் கம்பெனிக்கு பொம்பளைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அழகிய புடிச்சு போட்டு கார் காரு ஓட்டுறதுக்கு அந்த அழகிய கொண்டு வந்து அந்த அம்மா ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிடிச்சி அதை வச்சு விற்பனை விளம்பரம். நவுது பில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா விளம்பரங்களும் அழகை மையமாக வைத்து, எல்லா கம்பெனிகளும் அழகை மையமாக வைத்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாம் அழகை வெளிப்படுத்துகிறது. ஜப்பான்ல ஒரு நியூஸ் கம்பெனி, நியூஸ் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வாசிக்கிறவங்க ட்ரெஸ்ஸே போடாம வாசிக்கணுமா? ஏன்னா அவன் நியூஸ் நியூஸ் கேட்பான். நவுது பில்லா. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் புதிய யுக்திகள். இந்த உலகம் இதையும் கண்டு ரசிக்கிறது. இந்த அழகு நிரந்தரமானத பளபளந்து இருந்த ஆப்பிள் மாதிரி இருந்த கண்ணங்கள் எல்லாம் ஒரு 60-70 வயசு ஆயிருச்சுன்னு சொன்னாக்கா உலர்ந்த திராட்சையை போன்று மாறி விடுகிறது இல்லையா? ரோடு ஓட்ட தார் ரோடு ஓட்ட மாதிரி இருக்கிற நெத்தி எல்லாம் ஒரு 65 வயசு கடந்துட்டாக்கா தேருடைய நிலத்தை போன்று மாறி விடுகிறது. தேருடைய நிலத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்காது, வரப்போறப்பா இருக்கும் இல்லையா? அப்ப மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த அழகு நிரந்தரமான அழகல்ல. பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை நான் அழகாகவே பிறந்தேன், அழகாகவே இருந்தேன், அழகாகவே இறந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இல்லை. இந்த அழகு நிரந்தரமில்லை. ஆனால் இன்றைக்கு சமூகம் இந்த அழகுக்கு மயங்கி போயிருக்கிறது. இந்த அழகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்திருக்கிற இந்த அழகை பெண்கள் மறைத்து வாழ்ந்தால் நாளை மறுமையில் அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, மார்க்கம் பேசுகிறது. ஆனால் நம்முடைய தீன்குலத்து பெண்கள் இறைவன் கொடுத்த அழகை மறைத்து வாழ்கிறோமா? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மட்டும் எது பெருமை சேர்க்குமே, அதிலே அல்லாஹு அக்பர். இந்த பெண்கள் அந்த முடி அலங்காரம் இன்னைக்கு நிறைய பார்த்தா அழகு நிலையங்கள், எங்கு பார்த்தாலும் அழகு நிலையங்கள். முடி அலங்காரம், முடிய வெட்டுறதே ஹராம் மார்க்கம் சொல்கிறது. இது விதவிதமா வெட்டுவது. இந்த பெண்களினுடைய அழகை காட்டும் ஆடைகள், ஆம்பளை இருக்கிற ஆடை கூட்டிக்கிட்டே போகுது, பொம்பளை குறைஞ்சுக்கிட்டே வருது இல்லையா? ஆடைகள், அழகை வெளிப்படுத்துகிற ஆடைகள். பெருமானார் சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள், காசியாத் ஆரியாத். சில பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அறியாதவர்களாகவே காட்சி தருவார்கள். ஆடை இருக்கும், அணியானதை போன்றிருக்கும். முமிலாத்துன் மாகிலாத். அடுத்த ரெண்டு அடியை சொல்லுகிறார்கள், மக்கள் தன்னின் பக்கம் சாய்வதற்காகவே ஆடை அணிவார்கள். மக்கள் தன்னின் பக்கம் சாய்வதற்காகவே, தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆடை அணிவார்கள். அந்த டிரெஸ் போட்டுட்டு போனா ஒரு 10 பேர் பார்க்கணும் என்று ஆடை அணிவார்கள். இப்படி பெண்கள் இருக்கிற காலம் வரும். இந்த நூற்றாண்டை எண்ணியே பெருமானார் பேசுகிறார்கள், அவர்களுடைய தலையை ஒட்டக திமிழை போன்று முடி அலங்காரம் செய்வார்கள், முடி அலங்காரம் செய்வார்கள் ஒட்டக திமிழை போன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முடி அலங்காரங்கள் அங்கே நடைபெறும். இந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்களே, பெருமானார் சொன்னார்கள், இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை பெருமானார். வலா எஜிதுன ரீஹஹா, சொர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர முடியாது என்றார்கள். சொர்க்கத்தின் வாடை கூட அவர்களுக்கு கிடைக்காது. அன்புக்குரியவர்கள், எங்கோ இருக்கிறவங்கள் அல்ல, நம் வீட்டு பெண்கள், நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறவங்கள். புருவத்தை வெட்டுவது ஹராம், ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த காரியங்கள் நம் வீடுகளுக்குள்ளே நடைமுறையில் இருக்கிறது. எதற்காக? இந்த நிரந்தரம் இல்லாத அழியும் அழகை மெருகூட்டுவதற்காக. அல்லாஹ் அக்பர். வெளியே போகிற பொழுது எந்த பெண்மணி நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்கிறாளோ அவள் விபச்சாரி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசியத்திற்கு வெளியே செல்ல வேண்டும், அவசியத்திற்கு வெளியே செல்ல வேண்டும். வெளியே செல்லுகிற பொழுது தன்னுடைய புர்காவின் மூலமாக அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னைக்கு ஹேருக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஸ்ப்ரே இருக்கு, பாடிக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு, டிரெஸ்ஸுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு. 1000 ஸ்ப்ரேக்களை போட்டு தன்னை ஒரு 100 பேர் பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே செல்லுகிற பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் வளர்ந்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அழகு நிரந்தரம் அல்ல. நாலாவது அல் ஃபசாஹா. இன்றைக்கு உலகத்தில் ஃபசாஹத், இலக்கியத்தோடு பேசுவதை அரபு உலகத்தில் அன்னைக்கும் பெருமையா நினைச்சான். இந்த ஃபசாஹத் இலக்கிய பேச்சு, இலக்கிய பேச்சு, இதெல்லாம் இங்கு பயன்தருமே தவிர ஆகிரத்தில் பயன்தர. அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்குது, கவிதைகளுக்கு இன்றைக்கு மயங்காதவன் உலகத்தில் யாருமே இல்லை. கவி அரங்கிலே அமர்ந்தால் தன்னையை அர்ப்பணித்து விடுவார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக ஃபசாஹத்தாக தன்னுடைய கருத்துக்களை சமூகத்திற்கு சேர்த்த மஹ்மூத் சாலிக் அழகாக பேசுவார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் 2 அடியாக இருக்கும். அவர் ஒரு 10 வார்த்தை பேசுறாரு, எண்ணெய் கவர்ந்த வார்த்தைகள், ரொம்ப அழகான வார்த்தைகள். மூத்தி ஆண் பபுக்கி சீஹிமா, 2 இடத்தை 2 நினைச்சு நீ அழுதுக்கோ. அவர் பேசுவார், 2 பக்கம் பேச வேண்டியதை 2 வார்த்தையில் பேசுவார். அந்த மஹ்மூத் சாலி, 2 நினைத்து நீ அழுதுகொள், தாத்துல் ஃபாத்தத்துக்கு உன்னை விட்டு தப்பி போன வணக்கங்களை நினைத்து நீ அழுதுகொள். எத்தனை இபாதத்தை நம்ம விட்டுருக்கோம், சர்வசாதாரணமாக உன்னை விட்டு தப்பி போன இபாதத்துகள் வணக்கத்தை நினைத்து நீ அழுதுகொள். போயிடுச்சு, நீ அதை நிறைவேற்றவும் முடியாது, எந்த நேரத்தில் எது விட்டான்னு தெரியாது, ஏன்னா அத்தனை விட்டதா தானே இருக்கு. ரெண்டாவது மஸியத்துல் ரக்கபத்துக்கு உன்னின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை நினைத்து அழுதுகொள். நிறைய பேர்த்துல பாவம் பயணம் செய்து இவனுக்கே தெரியாமல் பாவம் இவன் மீது பயணம் செய்கிறது. இதை என்றைக்காவது நாம் இவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் என்று நினைத்து அழுததுண்டா? இந்த 2 நினைத்து அழுதுகொள், 2 நினைத்து சிரித்துக்கொள். மௌத்தியான் 2 நினைத்து நீ சிரித்துக்கொள். 2 பக்கம் பேச வேண்டியதை 2 வரிகள் சொல்லுகிறார். 1, மஅரூஃபுன் ஹுதீத்தையிலே உனக்கு வழிகாட்டப்பட்ட நல்லதை நினைத்து நீ சிரித்துக்கொள். மஅரூஃபுல் ஹுதீத்த உனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது, நல்லது, அதை நீ எடுத்துக்கொண்டாயே. நீ எடுத்த நல்லதை நினைத்து, நீ எடுத்த நல்லதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள். ஹைரும் தலல் தாலிகா, நீ பிறருக்கு காட்டிய நன்மையை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள். என்னால இந்த நன்மையெல்லாம் சமூகத்திற்கு நடந்திருக்கு, என் குடும்பத்திற்கு நடந்திருக்கு, என் உறவுகளுக்கு நடந்திருக்கிறது, இதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள். 2 நினைச்சு நீ கவலையப்படாத. மௌத்தியான் லத்தந்தும் பிகிமா, 3வதா சொல்றாரு, எவ்வளவு ஆழமான விஷயத்தை 2 வரியில் அடுக்குகிறார் தெரியுமா? ஃபதுலும் ஜஹதக்க குரனா, நீ செய்த உபகாரத்தை உன் சொந்தம் மறுத்தால் நீ கவலைப்படாத. காலப்புள்ள உபகாரம் செஞ்சிருப்ப, ஆனா தூக்கியும் நீ கவலைப்படாத. லத்தந்தும், நீ செய்த உபகாரத்தை உன் உறவுகள் மறுக்கிற பொழுது நீ கவலைப்படாத. நீ போய் மன்னிப்பு கேட்கிற பொழுது, நீ போய் மன்னிப்பு கேட்கிற பொழுது உன்னை எல்லாம் மன்னிக்க முடியாது என்று உன் சொந்தங்கள் உதறுகிற பொழுது உனக்கு ஏற்படுகிற மனவேதனை இருக்கிறது, அதை நினைத்து நீ கவலைப்படாதே. மன்னிப்பவன் நல்லாக ரப்புல் ஆலமீன். கேட்பது உன் கடமை, கேட்பது உன் கடமை, உபகாரம் உன் கடமை, நீ செய்துவிடு. கூலியை ரப்புல் ஆலமீன் இடத்தில் எதிர்பார்த்துக்கொள். என்ன அழகான பொன்னான வார்த்தைகள். 2 அந்த 2 விஷயத்தில் நீ ரொம்ப கஞ்சனாக நடந்து கொள். காசு வெளியவே காட்டினால கஞ்சனாக இரு. 1, இன்ஃபாக்கும் ஃபீ மஸியத்தில்லா, பாவத்திற்கு செலவழிப்பதிலே நீ கஞ்சனாகிவிடு. நீ உன் ஜோப்பில இருந்து ஒரு காசு போகுதுண்டா, அது நன்மைக்குத்தான் இருக்கணும், இதை வர பாவத்திற்கு என்றால் நீ கஞ்சனாகிவிடு, நீ கஞ்சனாகிவிடு. இன்னைக்கு சமூகத்தில் நிறைய திருவிழாக்கள், அந்த விழாக்கள், இந்த விழாக்கள் என்று ஒரு வழியே இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்திலே, அதுவும் நிறைய கடைகளை வைத்திருப்பவர்கள் படுகிற பாடு. நீ ஏதாவது இந்த வட்டி காசு, அந்த மாதிரி ஏதாவது ஹராமான காசு இருந்தால் அதை வச்சுக்க வேண்டியது, வேற வழியே இல்லையா, அழுத்திட வேண்டியது. ஹலாலான பணம், நாம் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த பணம் மாசியத்திற்கு செல்லக்கூடாது. 2, பதிலு மாலின் ஃபீமால ஹாஜத்தபி, எது தேவையில்லையோ அதிலே உன்னுடைய காசை நீ எடுத்து செலவழித்து விடாதே, கஞ்சனாகிவிடு. உனக்கு எது தேவையில்லையோ, தேவையில்லாத ஒன்று உன் இல்லத்திற்கு வரக்கூடாது, அதிலே நீ கஞ்சனாக இருந்து கொள். எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை எடுத்து போடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து சொல்றாரு 5வதா, 2, அதிலே உனக்கு பெருமை கூடாது என்றார்கள். ரெண்டு விஷயத்திலே உனக்கு பெருமை கூடாது. எதுமா ஹீனத்து அத்தில் வாஜிப், வாஜிபை நிறைவேற்றுகிற பொழுது, அல்லாஹ் கடமையாக்குகிற ஃபர்ளுகளை நிறைவேற்றுகிற பொழுது உனக்கு அதிலே பெருமை வந்து விடக்கூடாது. ஏன்னா உன் கடமை அது. நிறைய பேர் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் எல்லாம் நிறைவேற்றிட்டேன், மாஷாஅல்லாஹ் என் பிள்ளைய மாஷாஅல்லாஹ் பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், இப்பதான் என் கடமையே முடிஞ்சிச்சு. பெருமை கொள்ளாத, பெருமை கொள்ளாதே. உள்ளத்திற்கும் உள்ளத்திற்கும் இணைப்பை ஏற்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன். அவர்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இரு. நீ உன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிற பொழுது நீ பெருமை கொள்ளாதே. இதை போன்று ஃபீ முஜாலசத்தில் முதவாதீன், இறையச்சவாதிகளின் மஜிலிசிலே அமருகிற பொழுது பெருமையோடு நீ அமராதே, பெருமை கொள்ளாதே. இறையச்சவாதிகளுக்கு முன்னால், அவர்களே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து போயிருக்கிற நிலையில் அவர்களுக்கு முன்னால் நீ பெருமை கொண்டு விடாதே. அதே நேரத்திலே ரெண்டு இடத்திலே நீ பெருமையை விட்டு விடாதே. பெருமையோடு ஹீன தலக்கல்லாது, எதிரிகளை சந்திக்கிற பொழுது, இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளவர்களை சந்திக்கிற பொழுது, இஸ்லாமிய கருத்துக்களை வெட்டி பேசுகிற பொழுது, பர்தா தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது, இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது நீ கோழையாக இருந்து விடாதே. எதிரிகளை சந்திக்கிற பொழுது நீ பெருமையை கொள். எங்க இஸ்லாம் ஏன் சொல்லுது என்று துணிஞ்சு பேசு. ரெண்டாவது மஜாலிசில் முத்தக்கப்பிரின், பெருமையாளர்களோடு அமருகிற பொழுது நீயும் பெருமையோடு அங்க போய் பணிவ கட்டாத. உன்னை டீ வாங்க அனுப்பிச்சிருவான். பெருமையாளர்களா உட்கார்ந்துருக்கும் போது என்னங்க அப்படின்னா, சரி போய் பத்து டீ வாங்கிட்டு சொல்லி அனுப்பிப்பான். அதனால பெருமையாளர்களின் மஜிலிசில நீ பெருமையோடு. அழகாக சொன்னார்கள். அடுத்த வரியிலே சொல்லுவார்கள், முத்தியான் அக்சர் மஸ்தபா, ரெண்டு இடத்துக்கு ரெண்டு விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு நீ பெற்றுக்கொள். அக்சர் செய்யுமா, அதிகமாக தேடு. என்ன தெரியுமா, நிறைய ரெண்டு விஷயத்தில் அதிகமாக தேடிக்கொண்டே இரு, அதிகமாக செய்து கொண்டே இரு. ஒன்று தலபுல் அழிம், கல்வியை தேடுவது. விஷயம் கிடைக்கலா, கல்வி கிடைக்கலா, எங்கு இருந்தாலோ அதிகமாக்கிக் கொண்டே இரு. இரண்டாவது நன்மைகளை அதிகமாக்கிக் கொண்டே இரு. அங்கெல்லாம் நன்மை கிடைக்கிறோம், அங்கெல்லாம் எடுத்துக்கோ. ஒன்பதாவது சொன்னார் மோத்தியான், ரெண்டு இடம், அந்த ரெண்டையும் நீ ஞாமத்தாக நினைத்துக்கொள். எவ்வளவு ஆழமான விஷயம், ரெண்டையும் நீ ஞாமத்தாக அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள் என்று நினைத்துக்கொள். என்ன இரண்டு தெரியுமா? அல்லாஹு அக்பர். உன்னுடைய ஆரோக்கியம், சிஹத், உன்னுடைய வாலிபம். இந்த ரெண்டையும் நீ ஞாமத்தாக நினைத்துக்கொள். உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் எனக்கு எவ்வளவு பெரிய ஞாமத். இதிலே நான் இறைவனுக்காக என்ன செய்வது? என் ஆரோக்கியம். இரண்டாவது என் வாலிபம், வாலிபத்திலேயே இறைவனுக்காக நான் என்ன செய்வது? ரெண்டுக்கு செலவழிக்கிறத பெருமையாக கருது. ரெண்டு விஷயத்துக்கு நல்லா செலவழி. ஒண்ணு ஹிமாயத்து சிஹத்தி, உன் ஆரோக்கியத்தை காப்பதற்கு. உன் ஆரோக்கியத்தை காப்பதற்கு நல்ல செலவழி. ஆனா இன்னைக்கு நம்மால ஊருக்கெல்லாம் தன் பிள்ளைக்கு, பொண்டாட்டிக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கூட்டு போவாரு. இருந்தாலும் போகவே போகாது. இவர் ஆரோக்கியத்து மேல கவனமே இருக்காது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, உன் ஆரோக்கியத்தை கவனி, அதற்கு நிறைய செலவழி. ரெண்டாவது சியானத்து உருவத்தை, உன் அன்பை வளர்ப்பதற்கு நிறைய செலவழி. அன்பை வளர்ப்பதற்கு அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை வளர்ப்பதற்கு எவ்வளவு செலவு தெரியுமா, எவ்வளவு செலவழித்தார்கள் தெரியுமா? உணவின் பொருட்களத்தில் கனிமப் பொருள் குவிந்து கிடக்கிறது. மழை மாதிரி சஃப்வான், எதிரி பெருமானாரை வெல்ல வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நினைத்த எதிரி சஃப்வான் ஒரு ஓரத்தில் கைதியாக நின்று கொண்டிருக்கிறார். சஃப்வான் அந்த பொருளையே பார்த்துட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இருந்தா என்ன செய்வோம்? அந்த நாயை உள்ள தள்ளுவோம். இதையே பார்த்துட்டு இருக்கான், கண்ணு வச்சுட்டு இருக்கிறான், கண்ணு வச்சுட்டு இருக்கிறான். பொம்பளைகளா இருந்தா வேற மாதிரி பேசுவாங்க, அது வேற மாதிரி இருக்கும். கண்ணுல கொல்லி கட்டிய சொருக இவன் கல்லையே பார்த்துட்டு இருக்கிறானே, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃப்வானை அழைத்தார்கள். சஃப்வான், சஃப்வான், இதில் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் சஃப்வான். மலை மாதிரி பொருட்கள், உனக்கு எது வேண்டுமோ, எதிரிய கூட்டு, உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள். அத்தனையும் உனக்கு வேண்டும் என்றார். அப்படியே இந்த முகம்மதும் முகம்மதின் தோழர்களும் சஃப்வான் உனக்காக விட்டுக் கொடுத்து விடுகிறோம், அத்தனையும் எடுத்துக்கொள். இந்த வார்த்தையை காட்ட உன்ன சஃப்வான் நாயகத்தை கட்டிப்பிடித்து அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர உலகத்தில் வேறு யாரும் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. இத்தனை கோடியை இத்தனை கோடியை ஒரு நிமிடத்தில் எனக்கு அர்ப்பணிக்க தயாரானால் இதை விட நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பு என்று யோசித்தேன். இவ்வளவையும் எல்லோ பொருட்களையும் எல்லோருடைய செல்வத்தையும் எனக்கு நீங்கள் கொடுக்க தயாராகிறீர்கள் என்றால் இது எல்லாம் எனக்கு என்றால் நாங்கள் உங்களுக்கு தயாராக கூடாது. அதனால் என்னை உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். சியானத்தை முழுவா அன்பை வளர்ப்பதற்கு அண்ணல் கொடுத்த பரிசு. இன்னைக்கு முஅல்லஃபத் குலூபுகும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நிறைய பேர் நடுத்தரவில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் புதிய முஸ்லிம்கள், அவர்களை அரவணை கால் இல்லாமல் அரவணை கால் இல்லாமல் அவர்களுடைய பெண்களை நம்முடைய பூர்வீக முஸ்லிம்கள் திருமணம் முடித்துக் கொள்ளாமல் ஒதுக்கி வைத்து அவர்களை அரவணைக்க யாருமே இல்லாமல் அவர்கள் படுகிற பாடு. மீனாட்சிபுரம் ரஹமத்து நகராக ஆகி இப்பொழுது மீண்டும் மீனாட்சிபுரமாக ஆகி கொண்டிருக்கிறது. கொண்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அரவணைக்கிறதில்லை, அன்பு காட்டுறதில்லை. இந்த அன்பை வளர்ப்பதற்கு நீ செலவழிக்கிற செலவினம் நிறைய செலவழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மஹமூது சாலிஹ் ஃபஸாஹா தன்னுடைய அன்பு வரிகளால் அழகாக சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் நமக்கு ஃபஸாஹத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அதை மார்க்கத்திற்காக உள்ள நேர்வழிக்காக உள்ள இலக்கியமாக மாற்ற வேண்டும். அதைத்தான் மஹமூது சாலிஹ் செய்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய இலக்கியவாதிகள் நிறைய கவிஞர்கள் அப்படியே இளைஞர்களை கொத்து கொத்தோ நரகத்துக்கு கூட்டு போறான். சில இளைஞர்கள் பாட்டெல்லாம் கேட்கிறான், அது என்ன ஃபஸாஹத்து பாட்டோ தெரியல, அங்க ஓடி போலாமா இங்க ஓடி போலாமா அது போலாமா இதுக்கு போலாமா எல்லாம் அந்த பாட்டு உள்ள எல்லாமே கொச்சை வரிகள். அல்லாஹு அக்பர். இது நிரந்தரம் அல்ல. ஐந்தாவதாக இஸ்ஸா கண்ணியம். இந்த உலகத்தில் எல்லோருமே கண்ணியத்தை தேடுகிறார்கள். இது நிரந்தரமா? இந்த உலகத்திலே பெறுகிற கண்ணியங்கள் இஸ்ஸத், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணியம் இல்லையா? இந்த கண்ணியம் எல்லாம் சில பேர் காசு கொடுத்து கண்ணியத்தை வாங்கினான். இந்த மலேசியாவில் டத்தோ அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு, அந்த டத்தோ பட்டத்தை வாங்குறதுக்காக 100,000 வெள்ளி கொடுத்து அந்த டத்தோ பட்டம் வாங்கினவன இவர் என்ன 2 கிலோ கூட்டிட்டு வர அந்த பட்டத்தை வாங்கின அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்த அந்த பட்டத்துக்கு காசு. ஏன்னா இந்த உலகத்தில் இவர் கபரஸ்தானுக்கு போனவன அந்த பட்டமும் சேர்ந்து கபரஸ்தானுக்குள்ள போயிடும். ஆஸ்கார் விருது அப்படின்னு சொன்னோன்னு ஆகா அது எவ்வளவு நாளைக்கு தாங்கும், எவ்வளவு நாளைக்கு அந்த புகழ் அந்த இஜ்ஜத், எவ்வளவு நாள்? நாளை மறுமையில் ஆஸ்காருக்கு பயன் உண்டா? முன்கண்ணிக்கு போகும்போதே உள்ள போகும்போது அவர் ஆஸ்கார் விருது 2 கையில் 2 வாங்கிட்டு வந்தாரு, அதனால விட்டுங்கோ நம்ம 2 பேத்துக்கு இங்க கேள்வி எடுக்கு கேட்டோன்னா எல்லாம் உதச்சு போடுவான் சொல்லுவானா? அதெல்லாம் இங்கேயோட முடிச்சு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த இஜ்ஜத் பதவியால் பணத்தால் கௌரவத்தால் இந்த கண்ணியத்தை எதிர்பார்க்கிறானே மனிதன், இந்த இஸ்ஸத் எவ்வளவு நாள்? அல்லாஹு அக்பர். ஆனால் இந்த இஸ்ஸத்தை இறைவனுக்காக மட்டும் வட்டும். அல்லாஹ் யாரை கண்ணியமாக கருதுகிறான்? அல்லாட்ட யார் கண்ணியவான்? குர்ஆனை புரட்டுங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே யார் தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னிடத்திலே கண்ணியமானவர்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கு இஸ்ஸத் வேண்டுமா? இந்த உலகத்தின் இஸ்ஸத் வேண்டுமா? மறுமையின் இஸ்ஸத் வேண்டுமானால் உங்களுக்கு இறையச்சம் வேண்டும், தக்குவா வேண்டும். அந்த தக்குவா இருந்தது என்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? பெருமானார் அவருக்கு சால்வை அணிந்தார்கள். அல்லாஹு அக்பர். தக்குவா, இரையச்சம். இக்ரிமா, அபூஜஹிலின் மகன் இக்ரிமா. பதக் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஓடிட்டர் இக்ரிமா ஓடுறார். மனைவி இக்ரிமாவினுடைய மனைவி உம்மு ஹக்கீம், ரசூலுல்லாஹ் வந்த நாயகமே உங்களை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் என் கணவனுக்கு எடுத்து சொல்லி நான் அழைத்து வருகிறேன், ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்க அழைத்து வா என்றார்கள். இக்ரிமா செல்லுகிறார், இக்ரிமாவை அழைப்பதற்காக மனைவி செல்லுகிறார்கள். போய் கண்டுபிடிச்சாங்க, யமன் பார்டர்ல இருக்கிறாரு, கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் பல நாட்கள் கணவன் மனைவி ஒன்று சேரவே இல்லை. இப்ப அந்த இக்ரிமா சொல்றாரு, நாம் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பல நாள் ஆச்சு, அதனால யாரும் பார்க்காத இடம் இருக்கிறது வீடு, அங்கே ஒன்று சேரலாம் என்கிற பொழுது அந்த நேரத்திலேயும் அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் காஃபிராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்று சேருவது இரண்டு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், பெருமானாரை சந்திக்கலாம். எகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள், எகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அந்த இக்ரிமா வருகிற வழியிலேயே, அந்த இக்ரிமா வருகிற வழியிலேயே வரலாற்றின் பக்கங்களை புரட்டுங்கள். அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் கொண்ட காதல் அதிகரித்து அதிகரித்து அதிகரித்து பெருமானாரை வந்து பார்த்து கட்டி தழுவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போட்டிருந்த மேலாடையை எடுத்து அவர்களுக்கு போடுகிறார்கள். இது தக்வாவின் ஆடை என்று பெருமானார் நேற்று வரை இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரை எதிரியாக இருந்த இக்ரிமா இன்றைக்கு கண்ணியவான், கண்மணி நாயகத்தால் கௌரவிக்கப்படுகிற கண்ணியவான். அல்லாஹு அக்பர். இந்த தக்வா அல்லாஹுவிடத்திலேயும் ரசூலிடத்திலேயும் மாபெரும் இஸ்ஸத்தை தேடித்தரும். ஆனா இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தக்வா எவ்வளவு நம்மிடத்தில் இருக்கிறது? அறவே இல்லையே. உமர் அலி அல்லாஹுக்கு இருந்த தக்வா, காப் இப்னு ஸுஹைருக்கு இருந்த தக்வா இல்லை. வெறுமனே கண்ணியத்தை, உலகத்தின் கண்ணியத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இனி ஆகிரத்தினுடைய கண்ணியமாக மாற்ற வேண்டும். ஆறாவதாக அல் அஸ்திகா. நிறைய பேர் இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? அதுவும் என்னுடைய எஸ்பி நண்பர்கள், எஸ்பி நண்பர்கள், அது பெருமையா சொல்றான், பேஸ்புக் நண்பர்கள். இப்போ ஒரு சங்கம் வச்சிருக்கான், ஒவ்வொரு சங்கமா ஆரம்பிச்சுட்டு இப்ப வாட்ஸ்அப் சங்கம் வச்சிருக்கான். நீ அடுத்த ஒரு சங்கம் எங்கெல்லாம் வந்துடும், டெலகிராம் சங்கம், இப்படி ஒவ்வொரு சங்கமா வரப்போகுது. வாட்ஸ்அப் குழுவினர் இணைந்து நடத்தும் மாபெரும் மீலாது விழான் போட்டுனா, வாட்ஸ்அப் குழுவினர் இணைஞ்சு மீலாது விழா நடத்துறீங்களா? மாஷா அல்லாஹ். வாட்ஸ்அப் குழுவினர் இணைந்து நடத்தும் மாபெரும் மீலாது விழா, அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். இந்த அஸ்திகா, இந்த நண்பர்கள் எவ்வளவு தூரம் பயனளிக்க முடியும்? ஆனால் இந்த நட்பை ஆகிரத்திற்கான நட்பாக ஆக்கியிருக்கிறோமா? பத்து பேர் ஒன்னு சேர்ந்தா பதினொன்னாவது ஒரு ஆளை கழுவுகளும் கழுவி எடுத்துறோம், அவன் இவன் சொல்லி போட்டு முடிச்சிடறோம். அந்த பத்து பேர்த்திலிருந்து ஒருத்தன் போனான்னு சொன்னா போறவன் செத்தான், இவன் பெரிய வந்து எல்லாரும் இருக்கும்போதே போயிட்டான், அவனை பிடிச்சி கழுவு கழுவுன்னு கழுவுறது. அல்லது இந்த பத்து பேர் ஒன்னா சேர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு மால்குள்ள போய் சுத்து சுத்துன்னு சுத்துறது. இதுதான் இன்றைய நண்பர்களினுடைய கலாச்சார சிந்தனைகள். அல்லது அடைச்ச கடையில போய் உட்கார்ந்துக்கிறது. இங்கெல்லாம் யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு போனமா இல்லையா, கடை மூணுனதுக்கு பின்னாடி இந்த எல்லாம் போய் உட்காந்துட வேண்டியது வரிசையா. ஏதாவது கடை போட்டின உடனே ரெண்டு மணி வரைக்கும் பேசுவான், என்னதான் பேசுவானோ தெரியல. ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த ஜாம கோடாங்கி மாதிரி வீட்டுல போய் கதவை தட்டுறது. அந்த அம்மா பாவம் எவ்வளவு சீதேவியோ தெரியல, எத்தனை நாள் திறந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த நட்பு தான் அவனுக்கு நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு சில நண்பர்கள் இருக்காங்க, பைக் வரட்டும் நண்பர்கள், பத்து பேர் சேர்ந்து சும்மா ரோட்ல உருரு உருரு உருரு உருன்னு போறது. எதுக்குடா போற அப்படின்னா, அந்த நாய் ஓடும் தெரியுமா, அது எதுக்கு ஓடும் தெரியாது, அதுக்கே தெரியாது. ஆனா அதுக்கு ரெஸ்டும் கிடையாது, ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இவங்களும் போயிட்டே இருக்கும், எதுக்கு போறீங்க, சும்மா போறோங்க, சும்மா போறோம், அது ஜாலி. இது என்ன ஜாலி? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த அஸ்திகாக்களால் என்ன பயன்? இந்த உலகத்திலே மட்டும் பயன் தருகிற நண்பர்கள், நாளை மறுமையிலே நண்பர்களாக மாற வேண்டுமானால் இவர்கள் ஒரு மஹல்லாவை தத்தெடுக்கலாம், அந்த மஹல்லாவுக்கு தீனை கொடுக்கலாம், அந்த மஹல்லாவிலே கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கொடுக்கலாம். எத்தனை பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம், எத்தனை பேர் படிச்சுட்டு ஒரு மஹல்லாவில் டியூஷன் எடுத்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் தரத்தில் உயர்ந்தவர்களாக மாறிப்போவார்களே. அத்தனை ஏழைகள் நம் மஹல்லாவில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஏழையின் வீட்டையும் கண்டுபிடித்து இருப்பவர்களிடத்திலே வாங்கி இல்லாதவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தால் எத்தனை குமரிகள் நிறைவேறுவார்கள், எத்தனை நம்முடைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞர்கள்லாம் போய் ரிட்டைர்மெண்ட் ஆபீசரை பார்த்து என்னென்ன சலுகைகள் சமூகத்திற்கு இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து இந்த இளைஞர்கள் பாடுபட்டால் நாளை மறுமைக்கும் உதவும் இளைஞர்களாக மாறிப்போவார்களே. இல்லை, யோசிக்கிறோம். நண்பர்கள் பயன் இல்லை. ஏழாவது அத்தபா, தபா தொண்டர்படை. சில பேர் எப்ப போனாலும் கூட ஒரு நாலு பேர் போகணும். தபா இன்றைக்கு உலகத்திலே இந்த தபா பின்தொடரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த பின்தொடருதல் எல்லாம் இந்த உலகத்திலே தான் பயன் தரும். நாலு பேர் அதுக்கு அரசியல்வாதி சொல்லவே தேவையில்லை. அவரு நேற்று வரைக்கும் மஞ்சள் பேர் தான் போயிட்டு இருப்பாரு. எம்சி ஆன உடனே கூட நாலு பேர் வருவான், கூட நாலு பேர். அந்த வெள்ள வேட்டி எங்க தான் அந்த வேட்டி வருதோ தெரியல, எங்க தான் அந்த ஸ்கார்பியோ வருதோ தெரியல, டப்புன்னு வந்து அப்படி நின்று அப்படி இறங்குவாரு, அப்படி இறங்குவாரு. இவர் ரெண்டு பேர் கூட்டு போகணும். இது நிரந்தரமா? உலகம் இன்றைக்கு எலியை பின்தொடர்கிறது, உலகம் இன்றைக்கு பூனையை பின்தொடர்கிறது. நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம், ஒரு எலி அது என்ன செய்துன்னே ஒருத்தன் பார்த்திருக்கலாம். உள்ள பார்த்தா குடஞ்சு குடஞ்சு உள்ள போய் ஏதோ மொசத்தை கொண்டு வந்திருக்கு. இதை தோண்டி பார்த்து தொல்பொருள் ஆராய்ச்சி, இது மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொசத்தை எடுத்திருக்கிறது. எலி எடுத்திருக்கான், எடுத்தா எடுத்துட்டு போகுது. மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற மொசத்தை எடுத்திருக்கிறது. அப்ப இந்த எலி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம போகணும்னு முடிவு பண்ணி அழைஞ்சிட்டு இருக்கான். என்ன சில பேர் நாய்க்கு பின்னாடி அழைவான் பாத்துறீங்களா, அது முன்னாடி போய் பின்னாடியே போவான். என்னண்டா பாம கண்டுபிடிக்கும், இந்த நாய் என்னண்டா இந்த திருடனை கண்டுபிடிக்கும். இப்ப நாய்க்கு பின்னாடியே அழையிறதுக்கு ஒரு கூட்டம். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், ஆனால் உண்மையில யாருக்கு பின்னால் அடைய வேண்டும்? அதை இந்த சமூகம் விட்டுவிட்டதே. குர்ஆனுக்கு பின்னால், ரசூலுக்கு பின்னால், அல்லாஹ்வுக்கு பின்னால், குர்ஆன் ரசூலுக்கு பின்னால் அழைய வேண்டும் என்ற சமூகம் மறந்து போனதே. எளியதற்கோ பின்னால் அழைகிற சூழல். இந்த அலைச்சல் எல்லாம் நிரந்தரமானதல்ல. அல்லாஹு அக்பர். எட்டாவது அல் ஹஸ்ப், குளம், குளப்பெருமை. லஅன்சாபலக்கும், லஅன்சாபலக்கும். என்ன அழகாக அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் அந்த குளத்தை வச்சுட்டு வர முடியாது. கோத்திரத்தை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்க முடியாது. நான் அந்த கபீலானா, இந்த கபீலானா, இவராக்கும் அவராக்கும் முடியாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்திலே கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கு, உச்சத்தை அடைந்திருக்கிறோம், நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்த்திருக்கிறோம் என்று பேசுகிறோம். எல்லாம் இருக்கிறது, எல்லாம் நாங்கள் இறக்க இருப்பவர்களை காப்பாற்றுகிறோம் என்று பேசுகிறோம், எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, எங்க அன்சாப், குலப்பெருமை நம்மை விட்டு போகவே இல்லை. பெரிய கல்வியாளர், பெரிய கல்வியாளர், ஆனா இன்னைக்கு எல்லாமே கல்வியாளர். ஒரு மகளாவது இன்னொரு மகளாவது பிடிக்கிறது இல்லை. ஒரே குரான், ஒரு குரான், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பிடிக்காது, முடியாது முடியாது, என்ன எடுத்தாலும் இல்லையா. அன்புக்குரியவர்கள், சமூகத்தின் இல்லை, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த எவ்வளவு பெரிய வலு. அதே மாதிரி குலப்பெருமை, நாங்க ஷேகாக்கும், நாங்க ராவுத்தராக்கும், நாங்க பட்டான், நாங்க தக்னி, நான் இவர் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க, அவர் இவருக்கு கொடுக்கும், எல்லாருமே ஒரே குரான் தானே ஓதுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த குலப்பெருமையை பெருமானார் விரட்டினார்கள். இன்னும் நம் சமுதாயத்திலே போகவே இல்லை. ஜாதி பெருமை போகவில்லை, மொழி பெருமை போகவில்லை, போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் இந்த உலகத்திலே பயன்தரமே தவிர ஆகரத்திலே பயன்தராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தோளோடு தோள் சேர்ந்து பிலால், அபிசீனிய நாட்டு பிலாலும் இருந்தார்கள், சல்மான் பார்சி நாட்டு சல்மானும் இருந்தார்கள், ரோம் நாட்டு சுஹைபும் இருந்தார்கள். எல்லோரும் அண்ணலோடு அந்த அரபியோடு ஒன்றாகத்தான் இருந்தார்கள் என்பதை இந்த சமூகம் புரிய வேண்டும். இப்படி இருந்தால் நாளை மறுமையிலே குலத்திற்கான வேல்யூ இருக்கிறது. ஒன்பதாவது ஷஃபாஅத். இன்னைக்கு உலகத்தில் ரெக்கமெண்டேஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இது எது வரைக்கும் சொன்னா, இங்க வரைக்கும் தான் ரெக்கமெண்டேஷன். போய் காலேஜில் சீட் வாங்கணும், ஹெவி ரெக்கமெண்ட் வேணும், இல்லைன்னா வாங்க முடியாது. இங்க போய் ரேஷன் கார்டுக்கு ரெக்கமெண்ட் கேட்கிறான். இந்திய குடிமகன்கிறதையே சந்தேகப்பட்டு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருப்பான் 35-40 வருஷமா, நீ இந்திய குடிமகன்கிறதுக்கு கொண்டு வா, ரெக்கமெண்ட் ஆள் வேணும். ரெக்கமெண்ட் இல்லாம எதுவுமே நடக்காது இன்றைக்கு சமூகத்தில். இந்த ஷஃபாஅத் எதுவரை? அன்புக்குரியவர்களே, இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த உலகத்திலே பயன் அற்றுப்போய்விடும். நாளைக்கு மறுமையில் நாயகத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் வரணும்னு சொன்னா சுன்னத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நாயகத்தின் மீது அன்பு வார்த்தைகளால் வாய் நிறைய சலாவாத்தை சொல்பவர்களாக இருக்க வேண்டாமா? எப்படி ஷஃபாஅத் கிடைக்கும்? பத்தாவது ஹீலா. இன்னைக்கு உலகத்தில் வாழும்போது ஹீலா, இந்த தந்திரம் பண்ணி வாழ்றதுல நம்மால் மாதிரி உலகத்தில் எவனுமே இல்லை. ஹீலா பண்றதுக்கு நம்மால் இருக்கிறானே, அல்லாஹு அக்பர். உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஹீலா பண்ணும். இந்த குரங்கு காலி பண்ணணும்னு சொல்லி இவன் ஹீலா பண்ணா. ரொம்ப குரங்கு தொல்லை தாங்க முடியலன்னு குற்றாலத்தில் ஒரு ஐடியா பண்ணாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, குரங்குக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு சோத்துல கொடுத்துடும் சொன்னா வந்த அத்தனை குரங்கு செத்துரும், நாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி இவங்க ஹீலா நேர குரங்கு கொண்டு போய் விஷம் வச்சாச்சு. அந்த குரங்கு ரொம்ப உஷாரானாள், ஏன்னா நம்மள மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு, அதனால கொஞ்சம் உஷாரான ஆள் அந்த குரங்கு. நேரம் அந்த தலைமை குரங்கு வந்துச்சு, எப்பயுமே சோறு வைக்காத இன்னைக்கு வச்சிருக்கான்னு சொன்னா ஏதோ வில்லங்க இருக்கு. ஏன்னா இவன் வைக்க மாட்டான், இருக்கிற புடிங்கி புடிங்கி குச்சியத்தான் காட்டுவான், சோறு வைக்க மாட்டான், ஏதோ வில்லங்க இருக்குன்னு சொல்லி அந்த பெரிய குரங்கு கூட்டு வந்தோன்னு அதை அப்படி பார்த்துச்சு. மருத்துவ குரங்கு பார்த்துட்டு நேரம் காட்டுக்குள்ள போய் ரெண்டு மூணு இலை தலையெல்லாம் கொண்டு வந்து இந்த இதை சாப்பிட்டுட்டு அதை முறிக்கக்கூடிய அந்த இலையும் சாப்பிட்டுட்டு டாட்டா கட்டி போயிடுச்சு. இவன் ஹீலா பண்ணி அதை காலி பண்ணா, ஹீலா பண்ணா இவனை காலி பண்ணிருச்சாது. இப்ப குரங்குகள் கூட ஹீலா பார்த்தான், நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்ததுல ஹீலா பண்றானோ இல்லையோ. மார்க்க சட்டத்துல ஏராளமான ஹீலா, ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க ஆஜராத். நானே நிறைய பிரச்சனை இருக்கேன் ஆஜராத், உன்னே ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ஆஜராத் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மசாலா எடுத்து விடுவார். மைசா எங்க ஹஜரத், ஒரு வருஷம் பூர்த்தி ஆனோன்னு என்கிட்ட காசே இல்லை, என் பொண்டாட்டி நகையை ஃபுல்லா என்கிட்ட அன்பளிப்பு செஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒண்ணும் இல்லைல, அப்படி எனக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அப்பதானே ஜக்காத்து. ஒரு மசாலா எல்லாம் கிறுக்கனாக்குறது. எங்க ஹஜரத், அப்ப என்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டா ஜக்காத் இல்ல, அப்புறம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆனோன்னு இவருத்துக்கு அங்க கொடுத்துருவாரு அன்பளிப்பு செஞ்சிருவாரு, அப்புறம் அவங்க இங்க கொடுத்துருவாங்க. இந்த ஒத்திக்கு வீடு முடிப்பது ஹராம், மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா நம்மால வந்து ஆரம்பிச்சாருனாவே ஏதோ பெரிய வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். வந்து அஜராத் என்னங்க வந்து இல்ல, அட்வான்ஸ் அதிகம் வாடகை கம்மி, அந்த வீடு எவ்வளவுங்க மதிப்பு பெறும், ஒரு 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகும் அஜராத். இப்ப நான் 4,00,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அஜராத், மாசம் மாசம் 200 ரூபாய் கொடுக்குறேன் அஜராத், அட்வான்ஸ் அதிகம் வாடகை கம்மி அஜராத். அல்லாஹ் ஏமாத்துறது, இதெல்லாம் கூடுமா கூடாதா, கூடுமா கூடாதா? அப்ப எல்எம்எல், இந்த மல்டி லெவல் மார்க்கெட் எம்எல்எம், அதை வந்து கொண்டு வந்து போட்டா அஜராத், இது இந்த இதுல வந்து ரெண்டு பேர் இப்படி சேர்க்கணும், அதுல இருந்து 4 பேர்த்து இப்படி சேர்க்கணும், 50 பேர்த்து காசு இவருக்கு வரும், இது எப்படியா கூடும், இவன் சம்பா எதுக்குமே முயற்சி செய்யாம 4 பேர் இல்ல இப்படி வரும் அஜராத் இப்படி வரும், இதுல எல்லா வகையான இது வட்டி இருக்குது லஞ்சம் இருக்குது எல்லாமே உள்ள நுழையுது. இல்ல அஜராத் அது உங்களுக்கு கொஞ்சம் புரியல, நாளைக்கு வர்றேன், 10 ரூபாய் தேவபந்தில கொடுத்துட்டாங்க முடிச்சு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், அப்ப ஹீலாக்களிலே இந்த ஹீலா எதுவரை எல்லாவிடத்தில் ஹீலா நடக்குமா? மார்க்கத்திற்காக, மார்க்கத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்காக என்றைக்காவது நாம் ஹீலா செஞ்சிருக்கிறோமா? சரியத்தை பாதுகாக்க செய்திருக்கிறோமா? இல்லையே. இந்த 10 இந்த உலகத்திலே பயன்தரும், ஆகிரத்திலே பயன்தராது. எனவே இதை ஆகிரத்திலே பயன்தரக்கூடியதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த 10 உலகத்தில் இருக்கிற காரியத்தில் இருந்து மாற்றுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆகுரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய கேள்விக்கு 36 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள், அதுல 26 பேர்கள் சரியாக எழுதியிருக்கிறார்கள். நேற்று கேள்வி, ஒருத்தர் கபர் அவரே தோண்டி வச்சுட்டு ஷஹீதானார், அந்த சஹாபி யாருன்னு கேட்டிருந்தோம். சாபித் இபுனு கைஸ் இபுனு சம்மாஸ், சாபித் இபுனு கைஸ் இபுனு சம்மாஸ். ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம், மூசா அலி இஸ்லாம் ஒரு நபியினுடைய ஜனாசாவை எடுத்து பைத்துல் முக்கத்தஸில் அடக்கம் செய்தார்கள், அது எந்த நபின்னு கேட்டிருந்தோம். அவங்க பேர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒருவருடைய மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒருவருடைய கால்கள் வெளியே தெரிந்தது, அது எந்த நபர் என்று கேட்டிருந்தோம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சரியான பதில் எழுதியவர்கள் முஹம்மத் இப்ராஹிம் சிங்காநல்லூர். வந்திருக்கிறாங்களா? முஹம்மத் இப்ராஹிம் சிங்காநல்லூர். இரண்டாவதாக இர்ஃபான் மைடீன் கோட்டை மேடு, இர்ஃபான் மைதீன் கோட்டை மேடு, சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். மூன்றாவது கவுஸ் மொய்தீன் செல்வபுரம், கவுஸ் மொய்தீன். மூணு பேருமே வந்திருக்கிறீங்களா, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். இன்றைய கேள்வி அன்புக்குரியவர்களே, மஹமூது சாலிஹ் இரண்டை நினைத்து அழுதுகொள் என்று சொன்னார்கள், அந்த ரெண்டு எது? இரண்டை நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் அழுதுகொள் என்று சொன்னார்கள், அந்த ரெண்டும் எது? இரண்டாவது கேள்வி, தன்னுடைய 4 மகன்களையுமே ஷஹீதாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒரு பெண்மணி, தன்னுடைய 4 மகன்களுமே ஷஹீதாக வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவினுடைய பெயர் என்ன? மூணாவது கேள்வி, ஹுனைனில் வந்த கனிமத் பொருள் அத்தனையும் உனக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று பெருமானார் ஒருவரை பார்த்து சொன்னார்கள். அவர் பேர் என்ன? உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னாங்களே, அவருடைய பேர் என்ன? இதற்கு சரியான விடைகளை எழுதி நல்ல பரிசுகளை வெல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா நபியினா மௌலானா முஹம்மதி முபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم اغفر لنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا بمغفرتك الواسعه يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.